நானோ மழை பெஞ்ச உப்பு கல்லு ஒன்ன தொடவோ வேறல் பாடவோ ஒரு பொருத்தம் எனக்கேது அசப்பட்டு பூத்திருக்காளா ஏ ராசாத்தி ராசாத்தி ரங்கோனுக்கு ராசாத்தி ராப்பகல காத்திருக்காளா இது முதல் முதலாய் சிறு சிலுப்பு முதுகு தண்டு குறு குறுப்பு முழுவரோ எனக்கு சொல்வாய். என் அடி மனசில் சுகம் இருக்கு, அடி வயிற்றில் பயம் இருக்கு, அதுக்கு மட்டும் மருந்து சொல்வாயா?